கலங்குதடி ஒரு ஆண் புறா, பறந்ததடி ஒரு பெண் புறா. கலங்குதடி ஒரு ஆண் புறா, படைத்தவனே பதில் சொல். ஒரு ஆண் புறா, கலங்குதடி ஒரு ஆண் புறா.